శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాంకితకేసరీ వేదాంతాచార్యవ్యోమే పండితస్తాం సదా జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం అయద్దీపం ఉపాస్మహే. రామానుజయపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం. లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం. యో నిత్యమచ్యుతపదాం యుగ్మరుగ్మవ్యామోహతస్తది సదాని వినాయ మేనే. అస్మద్గురోర్భగవతోస్య దయేకసింధోః రామానుజస్య చరణౌ చరణం తపస్యే. యత్పదాంబోరుధ్యాన విధ్వస్తా శేషకల్మషః ప్రస్తుతముపయాతోహం యామునేయం నమామితం. పదిహేను చేష్టమేధ్యం భోజనం తామసప్రియం అఫలాకాంక్షిభిర్యజ్ఞోపలాకాంక్షిభిర్యజ్ఞోపలాకాంక్షిభిర్యజ్ఞోపలాకాంక్షిభిర్యజ్ఞోధిదృష్టో యజ్యతే సమాధాయ సాత్వికః. అభిసంధాయతు ఫలం దంభార్థమపి చైవయత్. ఇజ్యతే భరత శ్రేష్ఠ సంయజ్ఞం విద్ధి రాజసం విధి నమసృష్టాన్నం. మంత్రహీనమదక్షిణం శ్రద్ధావిరహితం యజ్ఞం తామసం పరిచక్షతే. దేవద్విజద్గురు ప్రాజ్ఞ పూజనం శౌచమార్జవం. బ్రహ్మచర్యం అహింసా చ శారీరం తప ఉచ్యతే. అనుద్వేగకరం వాక్యం సత్యం ప్రియహితం చయత్. స్వాధ్యాయాభ్యసనం చైవ వాంగ్మయం తప ఉచ్యతే. మనఃప్రసాద సౌమ్యత్వం మౌనమాత్మ వినిగ్రహ. భావ సంశుద్ధిరిత్యేతత్. అపోమానసముచ్యతే. శ్రద్ధయా పరయా సప్తం. శ్రద్ధయా పరయా సప్తం. తపస్తత్రివిధం నరైః అఫలాకాంక్షిభిర్యుక్తైః సాత్వికం పరిచక్షతే సత్కారమాన పూజార్థం తపోదంభేన చైవయత్ క్రియతే తదిహ ప్రోక్తం రాజసం చలమధ్రువం మూఢగ్రాహేణాత్మనోయత్ పీడయా క్రియతే తపః పరస్యోత్సాదనార్థం వా తత్తామసముదాకృతం దాతవ్యం ఇది యద్దానం దీయతేనుపకారిణే దేశే కాలే చ పాత్రే చ తద్దానం సాత్వికం స్మృతం పదిహేడు இல்லையா 17 இருந்து 16 வரைக்கும் பார்த்தோம். இல்லை பிரித்து சொன்னால் கொஞ்சம் வேறு மாதிரி சொன்னோம். இருந்தால் நம்ம சொல்கிறதுக்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூடகிராகின் ஆத்மனோ எத்தீடையா கிரிய தப்பா அதெல்லாம் அங்கங்கே சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம சொல்கிறதுக்காக பிரிச்சிருக்கோம். அது கற்றுன அப்புறமா எல்லாம் பூர்த்தியாக சொல்லணும். சந்தி பிரித்தா பாதவாதமாக சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் இந்த தேவத்விஜ குரு பிராஜ்ய பூஜனம் வரைக்கும் ஒரு சப்தம். ஆக்சுவலாக 14வதுல பார்த்தீங்கன்னா தேவத்விஜ குரு பிராஜ்ய பூஜனம், அங்கே குருன்னு பிரிக்க முடியாது. இது பிராஜ்யன்னு பிரிக்கக்கூடாது. தேவத்விஜ குரு பிராஜ்ய அப்படின்னு பிரிக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா பூஜனம் வரைக்கும் ஒரு வேர்ட் அது. ஆனால் பூஜனமானது அடுத்த பாதத்தில் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஜஸ்ட் கன்வீனியன்ஸுக்காக தேவத்விஜ குரு பிராஜ்ய பூஜனம் சௌச்சமாத்திரம் சொல்கிறோம். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. சொல்லிச்சு தேவத்விஜ குரு பிராஜ்ய பூஜனம் சௌச்சமாத்திரம். ஆனால் அப்படி சொன்னால் அந்த சந்தஸ் கிட்டமாக சொல்ல முடியாது. அதனால் அதெல்லாம் பிரேக் பண்ணுறோம். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். சரி, இப்போ 16 இந்த 17வது அத்தியாயத்தில் சந்தையை பற்றி அர்ஜுனன் கேட்குறான். முதல்ல அவன் பொதுவாக கேட்குறான். வைதிக காரியம் அவைதிக காரியம் இல்லாமல் சாஸ்திர விதியை விட்டுட்டு ஸ்ரத்தையாக பண்ணுறாலே அந்த ஸ்ரத்தைக்கு ஏதாவது பலன் இருக்குமானு கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போது பகவான் சொல்லிச்சு, அவன் வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்குறான், சாஸ்திர விதியை விட்டுட்டு ஸ்ரத்தையாக காரியம் பண்ணால் பலன் இருக்கும்னு கேட்குறான். ஆனால் பகவான் முதல்ல பொதுவாகவே ஸ்ரத்தையுடைய மூன்று விதத்தை சொல்லிவிட்டு இந்த ஸ்ரத்தையானது வைதிக கர்மாவில் பண்ணால் தான் பலன், அவைதிகமான கர்மா இல்லை சாஸ்திரம் விதிக்காத கர்மா பண்ணால் நிச்சயமாக பலன் கிடையாதுன்னு சொன்னார். சொல்கிற ஸ்ரத்தையோடு கூட சம்பந்தப்பட்ட தபஸு, ஸ்ரத்த, தபஸு, அப்புறமா அப்புறம் ஆகாரம் குணம், அந்த ஆகாரத்துக்கு உண்டான குணங்கள் இருக்குல்ல சொன்னார். அதெல்லாம் சொல்லிவிட்டு யஜ்யத்தை பற்றி சொன்னார். யஜ்யத்தை பற்றி சொல்லிவிட்டு இப்போது தபஸ், 14, 15, 16 தபஸ் த்ரிவித தபஸ் பற்றி சொன்னார். ஆனால் த்ரிவித தபஸ்ன்னு இல்லாமல் தபஸ்னா மனோவாக்காயம்னு மூணு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மூணு மூலமாக தபஸ் பண்ணுறது உண்டு. மானசிக்க, வாச்சிக்க, அப்புறமா வந்து சரீரத்தால் பண்ணதுன்னு வச்சுக்கலாம், காய்க. அப்போ முதல்ல அந்த மூணுனா என்னன்னு சொன்னார். சாரீரம் தப என்ன, வாங்மய தப என்ன, அப்புறம் மகாசதபமனும் சொன்னார். அப்புறமா அதனுடைய அந்த மூன்று விதத்தை சாத்விக ராஜசதாம சொல்ல போறார். அதுல 17வதுல ஸ்ரத்தையா பரயா தத்தம் தபஸ்தது த்ரிவிதம் நரைஹி அபலாகாங்கிபிரயுக்தைஹி சாத்விகம் பரிஜக்ஷதே. ஆகாங்கான்னு சொன்னா ஆசை, ஆகாங்கிபிஹின்னா ஆசைப்படுபவர்களால், பலாகாங்கிபிஹின்னு சொன்னா பலத்தை ஆசைப்படுபவர்களால், அபலாகாங்கிபிஹின்னு சொன்னா அந்த பலன் மேல ஆசை இல்லாதவால், அவர்களால் மேற்கொள்ளப்படும் தபஸானது சாத்விகமானது, அது உயர்ந்த ஒரு ஸ்ரத்தையோடு கூடியது. ஸ்ரத்தையா பரயா தத்தம் தபஹ தத்து த்ரிவிதம் நரைஹின்னு மூன்று விதமா இருக்குன்னு சொன்னாரோ. த்ரிவிதம்ன்றது இப்ப மனோபாக்காயம் மூணுத்து சம்பந்தப்பட்டது. அப்படி பலன் எதிர்பார்க்காம தபஸ் பண்றது சாத்விகம். அபலாகாங்கிபிஹின்னு சொன்னா பலா ஆகாங்க்ஷ ரஹிதைஹி, பலத்து மேல ஆசை இல்லாதவர்களால், யுக்தைஹி பரம புருஷ ஆராதன ரூபம் இதம் இது சிந்தா யுக்தைஹி, வெறும யுக்தைஹி யுக்தைஹின்னு சொன்னா கூடியவர்கள் அர்த்தம். எதோடு கூடியவர்கள் கேட்டா பெருமாளுக்கு ஆராதனம் திருவாராதன ரூபமாக இது பண்ணப்படுகிறது, இது செய்யப்படுகிறது என்ற எண்ணத்தோடு கூடியவர்கள். நரைஹி பரையா சுத்தையா எது, உயர்ந்த சுத்தையோடு கூடிய எது த்ரிவிதம் தபா காயவான் மனோபிஹி, சரீரம் வாக்கு உள்ளம், அதாவது உள்ளம் உரை செயல், அப்படிப்பட்ட தத்தம் தது சாத்விகம் பரிச்சக்ஷதே, சாத்விகம் என்று அழைக்கப்படுகிறது. சத்காரமான பூஜார்த்தம் தபோ தண்டேன செய்வையது கிரியதே ததிக புரோக்தம் ராஜசம் சலமத்ருவம். 18வதுல இப்ப ராஜசமா இருக்கக்கூடிய தபஸ் இருக்குன்னு சொல்றார். சத்காரமானார்த்தம்னா ஒரு மதிப்பை சம்பாதிக்கிறதுக்காக, அல்லது ஒரு டம்பா ஆத்தன்டேஷியஸ் சொல்றார், ஒரு வீண் இது, ஒரு இது ஒரு டாம்பிகம் சொல்லுமோ அந்த டம்பா தான் டாம்பிகம். அது மாதிரிலாம் பண்றதுன்னு கிட்டா அது ராஜசமா போயிட்டது. மனதா ஆதரக சத்காரக, மனசுனால ஒரு மதிப்பை ஏற்படுத்திக்கிறது. வாச்சா பிரசம்சா மானம், வாசனால மனசுல மரியாதை, அடுத்து வாக்கினால பிரைஸ் பண்ணப்படணும்ன்றது. ஷாரீரோ நமஸ்காராதி பூஜா, மூணுத்துக்கு டிஃபரன்ஸ் இல்லை. சத்காரம்னா மானசிகம், மனசுல இருக்கக்கூடிய மரியாதைக்கு சத்காரம் பெயரு. மானம்ன்றதுன்னு கேட்டா ஏன்னா ஸ்லோகத்துல பதில் வச்சுக்கோங்க, சத்கார மான பூஜார்த்தம்னு மூணு பதங்கள் இருக்கு. சத்கார மான பூஜா, சத்காரம் என்ன, மனசா ஆதரக, மற்றவாளுடைய மனசுல ஒரு மதிப்பை கிரியேட் பண்ணணும்ன்றது. மானம்னா அந்த மனதில் கூடிய ரெஸ்பெக்ட் ஆனது வாக்குல ஆஹா அப்படின்னு பிரசன்சையா வருது. பூஜான்னு சொன்னா அவன் நம்மளை வணங்குறது, நமஸ்காரம் பண்ண இத்தியாதிகள்லாம், இதெல்லாம் எதிர்பார்த்துண்டு பலாபிசந்தி பூர்வகம், அபிசந்தினா அட்டாச்மெண்ட், அப்ப இதெல்லாம் எதிர்பார்த்துன்னு பண்றது, பெரிய யாகம் பண்ற அப்படின்னு எல்லாத்தையும் அட்வர்டைஸ் பண்ணி பிரமிக்க வைக்கிறது, அது மாதிரி பண்றது. சத்காராத்தியர்த்தம் தம்பேன ஹேதுனா எத் தபஹா கிரியதே ததிக ராஜசம் ப்ரோக்தம். அப்ப தம்பத்துக்காக பண்ணக்கூடிய அந்த தபஸுக்கு ராஜசம்னு அர்த்தம். ஸ்வர்காதி பல சாதனத்வேன அஸ்திரத்வாது சலம் அத்ருவம். ஸ்லோகத்துல புரோக்தம் ராஜசம் சலம் அத்ருவம்னு பதங்கள் இருக்கு. அப்ப சலம் அத்ருவம்னு கேட்டா ஃபிக்ஸடா கிடையாதுன்னு அர்த்தம், நித்தியமா கிடையாதுன்னு அர்த்தம். துருவம்னாலே ஃபிக்ஸட்னு அர்த்தம், அதான் துருவ நட்சத்திரத்துக்கு என்ன பேர்னா ஃபிக்ஸடா இருக்கக்கூடிய போல் ஸ்டார்னு அர்த்தம். அத்ருவம்னா நித்தியமா இல்லைன்னு அர்த்தம், நாட் பெர்மனன்ட். ஸ்வர்காதி ஸ்வர்க்கம் முதலிய பலத்து மேல ஆசைப்பட்டுன்னு பண்றது. சலத்வம் பாத்த பயேன சலன ஹேதுத்வம், சலத்வம்ன்றது ரெண்டு விஷயம் இருக்கு, ஃபிக்ஸடா இல்லைன்றது ஒண்ணு, செடியா இல்லைன்றது ஒண்ணு, குழால தண்ணி வரவே இல்லைன்றது ஒரு விஷயம், இன்னொன்று ஏதோ சொட்டின் இருக்கு அதுவும் எப்போ நிற்கும் தெரியாது. அது மாதிரி வரதும் ஸ்டெடியா ஒரு ஸ்ட்ரீம் இல்லை, அதுவும் எவ்வளோ வரும் தெரியாது, அப்படிப்பட்ட ஆனால் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி சுகங்கள் இதெல்லாம் அத்ருபத்வம் க்ஷயத்வம் அப்படின்னா பெரிஷாண்டே இருக்கிறது, லாஸ் ஆண்டே இருக்கிறது. அதான் மூட கிராகேன ஆத்மனோ எது பீடையா கிரியதே தப்பா பரஸ்ய உத்தாதனார்த்தம் வா தத்தாமது உதாகரம். மூட கிராகேனன்னு சொன்னா அந்த ஒரு மூடன்னாலே மோகிக்க மோகத்துல இருக்கணும்னு அர்த்தம், மூடன் மூடன்னால ஏதோ ஒரு மோகத்துக்கு ஆட்பட்டவன் அர்த்தம். அப்படிப்பட்டவனால செய்யக்கூடிய எத்து பீடையா, ஒண்ணு தனக்கு தன்னையே வாட்டிண்டு பண்றது, இல்லாட்டி அடுத்தவால போனட்டு ப்ரொவோக் பண்றது, இல்ல இன்ஜூர் பண்றது, அந்த மாதிரி சில யாகங்கள்லாம் இருக்கு வேதத்துல, சில யாகங்கள்லாம் இருக்கு, சீன யாகம்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு கேட்டா யுத்தத்துக்கு போகாமையே எதிரிய சாகடிக்கிறதுக்கெல்லாம் இருக்கு, சைலண்டா இது பண்ற மாதிரி இந்த இப்ப சொல்ல பாருங்க, இதெல்லாம் இந்த பில்லி ஏக்கர் சூனியம் எல்லாம் சொல்ல பாருங்க, அதெல்லாம் கிட்டத்தட்ட அதுலயும் வந்ததா கூட இருக்கலாம். தாந்திரிகமா எதிரிய வந்து வேற மாதிரி மீன்ஸ்ல அட்டாக் பண்றது, இதெல்லாம் அதெல்லாம் வந்து என்ன கேட்டா சும்போ ஒரு இருக்கு, அதெல்லாம் அவ்வளவுதான். சிஸ்டால் யாரும் அதை பண்ணது கிடையாது, பட் அதுக்கெல்லாம் கூட வழிகள் இருக்குன்னு சொல்றதுக்காக. அப்ப அந்த மாதிரி ஒண்ணு அதுக்கு எல்லாம் ரொம்ப தானே ரொம்ப சிரமப்படணும். அப்ப தானும் சமப்பட்டு அடுத்த வாழை சமப்படுத்துறதுக்காக பண்ணக்கூடியவைகள்லாம் தாமதிக்கும். மூடாகா அப்படின்னா அவிவேகினகா, அவிவேகின்னு டிஸ்கிரிமினேஷனே இல்லாதவன், நல்லது கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்க்க முடியாதவனுக்கு அவிவேகின்னு பெயர். கிருத்தேன மூட கிராகினா மூடை, முட்டாள்களால் கிருத்தேன அபினிவேசேன, அபினிவேசத்து சொன்னா அந்த அட்டாச்மெண்ட். ஆத்மனகா சக்தியாதிக்கும் அபரீட்சிய, நம்மளால முடியுமா முடியாதான்னு பரீட்சை பண்ணி பார்க்காமையே ஆத்ம பீடையா ஏத்தமாக கிரியது. சில சமயம் இந்த வயலண்டா பண்ணக்கூடிய ஆக்சன்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படிதான் தோன்றது. அதுவும் இத்தனை மதங்கள்ல பார்த்தோம் வச்சுக்கோங்க, ரொம்ப உக்ரமா அடிச்சுக்கிறது நம்ம இதுலேயும் பண்ணுறா சில இதெல்லாம். இந்த வேற தேவதைகள் பண்ணக்கூடிய வெத்தத்தெல்லாம் பார்த்தோம் வச்சுக்கோங்க, நம்மளால பண்ண முடியாத பண்ற மாதிரி விஷயங்கள் இல்லை அது. எங்கேயோ கொக்கியெல்லாம் மாட்டிட்டு இழுத்துட்டு போறா, உடம்பு முழுக்க அது எல்லாம் பண்றா, தன்னையும் வருத்திண்டு எவ்வளோ விஷயங்கள் பண்றா. ஏன்னா அந்த குணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பூஜைகளும் இருக்கு. அதுக்காக சொல்றது மாதிரி பண்றதுலாம் கேட்டா தன்னையும் கஷ்டப்படுத்திட்டு ஆத்மனக சக்தியாதிக்கம் அபரீட்சிய, அதை பரீட்சை பண்ணாமே ஆத்ம பீடைய எத்தப்பகா கிரியத்தே. ஆத்மீடை பீடனாலே ஒரு தொந்தரவு அப்படிதான் அர்த்தம். நம்ம திட்டம் சொல்றதுக்கு என்னன்னு கேட்டா இப்படி பீடிச்சுட்டு இருக்கிறது சொல்ல போனோம், நோயினால் பீடியமாவே கிரஸ்தமா இருக்கிறது, பிடிச்சிட்டு இருக்கிறது, விடமாட்டேன்னு சொல்ல போனோம், அதுதான் அது ஆத்ம பீடையானா நம்மளையே டார்ச்சர் பண்றது. இங்கிலீஷ்ல டார்ச்சர் பண்ணுறோம், அதை இங்கிலீஷ்ல சொன்னா கௌரவமா இருக்கு, டார்ச்சர் பண்றோம். ஆனா தமிழ பீடை அப்படின்னு சொல்ல போனா அர்த்தம் அது ஏ தவகா கிடையாது. பரத்த உற்சாகன அர்த்தம் வா, இல்லாட்டி அடுத்தவாள வந்து ஒரு அவளுக்கு ஒரு சஃபரிங் ஏற்படுத்துறதுக்காக தபகா கிரியத்தை தத்து தாமதம் உதாகிருதம். நெக்ஸ்ட் தானம், தானமானது மூன்று வகைப்படும். தாத்தவியம் இது எத்தானம் தீயத்தை அனுப்பக்காரினே தேசே காலேச்ச பாத்திரேச்ச தத்தானம் சாத்விகம் சுமிதம். கொடுக்கணும் அவ்வளோதான், அதுக்கு மேல அதில் தாட் இல்லை. தாத்தவியம் இது கொடுக்கப்பட வேண்டும், எத்தானம் தீயத்தை ஏற்கக்கூடியது கொடுக்கப்படுகிறதோ யாருக்குன்னு சொன்னா அனுப்பக்காரினே, இவ்வளால் நமக்கு ஒன்றும் உபகாரம் கிடையாது, இருந்தாலும் அவர்கிட்ட கொடுக்கறது. ஆனாலும் என்ன கேட்டா தேசே காலேச்ச பாத்திரேச்சம் போட்டார், கரெக்டான தேசத்துல கரெக்டான சமயத்துல ஒரு தப் பாத்திரத்துக்கு கொடுக்கறது. நம்ம ஏன்னா தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம், தானம் பண்றேன் தானம் பண்றேன்னு. யாருக்கு தானம் பண்ணோம்னா நல்லா சௌக்கியமா இருக்கான், உடம்பு கைகள் நல்லா தான் இருக்குது, ஆனா வேலைக்கு போக மாட்டேன்றான், ஒண்ணும் பண்ண மாட்டேன்றான். அவனை பார்த்து என்ன பண்ண, கையில பேண்டேஜ் சுத்தினா வச்சுக்கோங்கோ, நம்மளே கார்ல போறோம் சிக்னல்ல வரான், ஏதோ தர்மம்பான்றான். தர்மமே இல்லைன்னா அதர்மம் அது. ஒருத்தன் வெறுமை உட்காந்து போய்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவனுக்கு போய் பேசாம கொடுத்துட்டு இருக்கோம். அப்பெல்லாம் சாஸ்திரத்துல இது இது ப்ரொஃபஷனா பெரிய வேணா ப்ரொஃபஷனல் பெருகிறது. சரிப்பா, நீ 2 லட்சம் ரூபா கூட நான் 1.5 லட்சம் ரூபா கொடுத்து சொன்னா வாங்கிட்ட என்ன. அவெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் ஆக்சுவலா, அவள் நம்ம பிச்சை கூட வந்தா, அவெல்லாம் எம்ப்ளாயீஸ், அவள் வந்து தொழில் அவளுக்கு. அவளுக்கு சாய்பாபா கோயில் வாசல்ல பாத்தீங்கன்னா சண்டை போட்டுருக்கான் உட்காந்து வெட்டிக்கினா, என் ஷேர் வேலை சண்டை போட்டுருக்கான், ஜனங்கள் மாட்டுக்கு பைசா கொட்டிட்டு போயிட்டு இருக்குங்க. அதெல்லாம் வந்து தானமும் இல்லை ஒன்றும் இல்லை, எல்லாம் இந்த காரியம் நியூசன்ஸ் சொசைட்டி. நம்மளே என்ன பண்றோம், வியாதியை வளர்க்குறோம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. கோவில் அதுல உட்காந்துருக்கான் உட்காந்துருக்கான்னா ஒரு காரியம் பண்ணாம, அதெல்லாம் பிக்ஷையே இல்லை பிச்சையும் இல்லை, அதெல்லாம் போடவே வேண்டாம். அவன் திட்டுவானு போயிடுறான் நம்ம, அவன் திட்டா நமக்கு என்ன வந்து நல்லா, இப்ப நாய் குறைக்கிறது ரோட்ல அவன் போய் வாழ முடிய முடியுமா தான், அதெல்லாம் கௌரவம் பார்க்க முடியும். சில பேர் பிரஸ்டீஜ் ஆயிடுறது, ஐயோ வந்து கேட்டுட்டானே 4 பேர் பாக்குறாள் 10 ரூபா எடுத்து போடுற தேவையே இல்லை. அவன் திட்டா திட்டு போறான் நமக்கு என்ன வந்ததுனால இல்லையா. தேசே காலேச்ச பாத்திரத்தை, நல்ல தேசத்துல நல்ல காலத்துல ஒரு சில சமயம் வைதிக யாத்ரா தானம்லாம் வச்சுருக்கேன், நிறைய தானங்கள் இருக்கு. ஊருக்கு போறதுனால ஒரு பிராமணனை போட்டு இந்த தானம் பண்றது, அந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு கொடுக்கறதா சாத்திகம் ஸ்மிதம். பலாபி சந்திரம் தாத்தியம் இதி, ஒரு பலனை எதிர்பார்க்காம கொடுக்கப்பட வேண்டும்னு. நல்ல தேசத்துல ஒரு நல்ல காரியம் பண்றோம் ஆத்துல, அப்ப நாலு பிராமணனை போட்டு கொடுக்கறது. இப்ப அதுவும் கேள்வி கேட்கலாம், எல்லாம் சௌக்கியமா தான் எனக்கு அது கொடுக்கறது அப்படின்ட்டு. ஆனா வேதமானது அவள் தான் கொடுக்கணும் சொல்லியிருக்கு, அதனால அவ கார வர பிளைட்ல பார்க்க முடியாது, அந்த சக்திக்கு அவளுக்கு கொடுக்கணும் சொல்லியிருக்கு. ஆனா நீங்க என்ன செக் பண்ணலாம் அப்படின்னா, வைதிகமா இருக்கானா, அத்தியனம் பண்ணியிருக்கானா, சந்தியான அது மாதிரி அந்த மாதிரி பாத்திரத்தை கொடுத்தா அது இன்னும் அதுக்கு மதிப்பு ஜாஸ்தி. சும்மா யாரோ எல்லா பொறுப்பையும் வாத்தியாசல்ல கட்டிட்டு அவர் யாரையோ கூட்டு வரான்னு அப்ப நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்ம நம்ம சில எஃபர்ட் எடுக்க வேண்டியது. அப்போ நிஜமா இருக்கா, இன்னும் சில பேர்ல இருந்துட்டு இருக்கா, அவளுக்கு நம்ம கொடுக்க தப்பு கிடையாது, அதாவது பாத்துக்கணும். அனுபக்காரனே எத்தானம் தீயத்தே தத்தானம் சாத்தியமா ஸ்மிருதம். அடுத்து என்னன்னு கேட்டா 71 எத்து பிரத்யுபகாரார்த்தம் பலமுத்திஷ்யவாபனஹ தீயதேஜ பரிக்ளிஷ்டம் தத் ராஜசம் உதாகதம். இந்த தானமானது இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலா, இது வந்து தானம் கிடையாது. சரி, இப்ப கொடுத்து வைப்போம், பின்னாடி யூஸ் ஆகும் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்தா நாளைக்கு ஒரு ரெண்டு ஏதாவது காரியத்தை சாதிச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் அது. அதான் எத்து பிரத்யுபகாரார்த்தம் இப்ப சத்தி கொடுத்துடுறது. அப்புறமா இப்ப ஏதாவது சந்தர்ப்பம் வந்துச்சு, நான் உங்களுக்கு அப்ப அன்னைக்கு பண்ணனேன் இந்த காரியத்தை கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு. ஏன்னா அப்படி வாங்கிண்டா எல்லாருக்கும் தர்ம சங்கடம், வாங்குறவாளுக்கும் தர்ம சங்கடம், குறுகாலும் தர்ம சங்கடம். அதான் பிரத்யுபகாரார்த்தம், எதையோ ஒண்ணு பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு பலமுத்திஷ்யவா புனகா, இல்ல எதையாவது அங்கேயே பலன் எதிர்பார்த்து நீ எனக்கு கொடு நான் உனக்கு கொடுக்குறேன் இது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறது. தீயத்தே ச பரிக்ளிஷ்டம், அப்படி எதையோ ஒண்ணு ஒரு நல்ல ஹிருதயத்தோட கொடுக்காம கொடுக்கப்படுறதுலாம் ராஜசமா இருக்கு. பிரத்யுபகார கட்டாட்ச கர்ப்பம் பலமுத்திஷ்ய, அதான் அதாவது ஏதாவது ஒரு நல்ல நல்ல அவனால ஏதோ காரியம் ஆனும், ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கான், ஏதோ ஒரு வச்சுக்கோங்க ரயில்வே கவுண்டர்ல ரயில்வேஸ் ஒர்க் பண்ணா வச்சுக்கோங்க, அவளை கூட்டு கூட்டு நம்ம இது பண்றது என்னடா ஆகணும், நாளைக்கு போய் எமர்ஜென்சி தற்கால ஏதாவது கேட்கறது, அப்ப அவளுக்கும் தர்மசங்கடம், நீ போய் வார்த்தை வாங்கினாமே பொண்ணு, இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணா பரிக்ளிஷ்டம் அகல்யாண திரவியகம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடுக்கணும் அவ்வளவுதானே, சரி அதை எத்தனை அதை கொண்டு வந்து கொடு அந்த வேஸ்ட் வச்சிருக்கேன் பேர், அது லேசா ஒரு ஓட்டம் இருக்கு, அதை வந்து இது மாதிரிலாம் கொடுக்கறதுன்னு கேட்டா இதெல்லாம் வந்து ராஜசமா இருக்கக்கூடிய இதுவா இருக்கு. அப்புறம் அதேச காலே எத்தானம் அபாத்திரேபியஸ்ய தீயதே அசத்கிருதம் அவஞ்ஞாதம் தத் தாமசம் உதாகதம். இதுதான் எது தானம் அதேச காலே, நல்ல தேசம்ல நல்ல டைம் இல்லை எதுவும் இல்லாம அபாத்திரேபியா அன்வர்த்தியா இருக்கவாள்லாம் கொடுக்கப்படுறதுக்கு அதுதான் மரியாதை இல்லாம மதிப்பு இல்லாம கொடுக்கக்கூடியது தாமசம். அதேச காலே அபாத்திரேபியாச்ச எத் தானம் தீயதே, அதான் தேச காலம் பார்க்காம பாத்திரம் இருந்து பிச்சைகள்னு தமிழிலே வச்சனம் இருக்கு. தமிழில முக்காவாசி விஷயங்கள் இந்த வைதிக சனாதன தர்மத்திலேருந்து அப்படியே மருவிய வச்சனங்கள் தான். பாத்திரம் இருந்து பிச்சைகளே எல்லாமே திருக்குறளில் கூட இருக்கக்கூடியதெல்லாம் இப்போ தான் மாநாடு போட்டாலாம், திருக்குறளானது அது சனாதன சம்பந்தம் கிடையாதுன்னு யாரோ கண்டனம் தெரிவிச்சு வாட்ஸ்அப்லாம் போட்டுருக்கா. திருக்குறளை ஒழுங்காக ஆனஸ்டாக வாசிச்சோம்னா அதில் எல்லாமே சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், நிறைய கான்செப்ட் அழகாக போட்டிருக்காரு அதில். அது மாதிரி இதெல்லாம் பார்க்காம அசத்ததம் பாத பிரக்ஷாலனாதி கௌரவ ரஹிதம் எப்படி கொடுக்கணும் பாருங்க, கொடுக்குறவா வந்தவாளுக்கு சத்காரம் பண்ணணும், அவள் அர்க்கியம் பாத்தியம் அர்க்கியம் பாத்தியம்னா காலை அலம்பி விட்டு அப்படிலாம் கொடுக்காம பாத பிரக்ஷாலனாதி கௌரவ ரஹிதம் அதெல்லாம் இல்லாம ஏதோ அவள் அவமானப்படுத்துற மாதிரி கொடுக்கறது. அவஜ்ஞாதம் சாவஜ்யம் அனுபச்சார யுத்தம் உபச்சாரம் இல்லாமல் பண்ணக்கூடியதுலாம் தாமசம். அதாவது ஒருத்தர் சொன்ன சாஸ்திரமானது எவ்வளோ டெலிகேட்டா வச்சிருக்கு பாருங்க, ஒருத்தனை பார்த்து தானம் கொடுன்னு விதிக்கிறது, இன்னொருத்தனை பார்த்து தானம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. பிராமணன் போய் விரும்ப தானம் வாங்கக்கூடாது, ஆனா அவனுக்கு ஒரு கர்த்தவியமா இருக்கு அது. இன்னொன்னு யாக எங்க மனித தானம் கொடுன்னு சொல்லியிருக்கு. இப்போ என்ன தாத்பரியம்னா எதையுமே ப்ரொஃபஷனா வச்சுக்கூடாதுன்னு அர்த்தம். சரி, நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், இதுவே வருமானம் கொடுக்கறதேன்னு இருக்கா பாருங்க, அது தப்பு. இப்ப இப்போ பிராமணார்த்தம் நம்ம வச்சுட்டு இருக்கோம், நம்மளுடைய வைதிக சாதனம் பண்ண அன்னைக்கு சில பேர் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வியூ, சில பேர் என்ன நினைக்கிறா ஒரு நாள் ஒரு நாள் சாப்பிட்டுருக்கா ப்ரொஃபஷனாக, நம்ம யாரும் தப்பு சொல்ல முடியாது அமாவாசி. சில பேர் நினச்சிருக்கா போவே கூடாது இது கௌரவ குறைச்சி நினச்சிருக்கா, ரெண்டும் தப்பு. வைதிக காரியம் நடக்கணும்னு சொல்லுவாங்க, நமக்கு வந்து ஒரு கடமை இருக்கு அதை பூர்த்தி பண்ணிவிடுன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு நம்மளால் காரியம் நிற்கக்கூடாது, நமக்கு யோக்கியத்தை இருக்கு, பத்திரிக்க சக்தி இருக்கு, உடம்புகள் ஒன்றும் உபாதம் இல்லைன்னு சொன்னால் ஒருத்தராத்திர சாதம் நடக்கிறது மனுஷாலன்னு அடித்து கூப்பிட்டா நம்ம போய் இதை பூர்த்தி பண்ணிட்டு வரணும் அந்த புருஷாலெலாம். அதே மாதிரி அதே ப்ரொஃபஷன் எத்தனை பண்ணுறாங்கன்னு அதுவும் தப்பு. இந்த இன்னும் இந்த அப்பற காரியத்தில் தானம் கொடுக்கறதெல்லாம் வச்சுருந்துருக்கா, அதுக்குன்னே சில பேர் இருந்துன்னு இருக்கா. வாத்தியாருக்கெல்லாம் யாரும் தப்பு சொல்கிறது நமக்கு தெரியல, ஏன்னா எல்லாருமே டிபி பிளேம்டு. பந்துக்களே கூட்டு இதெல்லாம் பண்ணலாம், பந்துக்கள்லாம் முதல்ல இன்னும் கேட்டால் அந்த ஏகோதிஷ்டம் மாதிரி விஷயங்கள்லாம் பந்துக்கள் தான் இருப்பா. இன்னும் பரஸ்பரம் நம்ம நாட்டுக்கு வந்து இன்னொருத்தர் பண்ணணும் இருந்து பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாரும் எனக்கு ஒன்றும் தெரியாது இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேன் இப்படி எல்லாம் டபாய்ச்சிட்டு இருக்கிறதுனால யார் வருவா, கடைசியில எவனுக்கு அந்த பாபத்து மேல பயம் இல்லாம எவன் ஒருத்தர் நீங்க வெளிட்டம்ல கிடைச்சா போறோம் இல்ல நீங்க 1000 ரூபாய் வந்தா போறோம் வரணும் அவன் தான் வந்துருப்பான். திருப்பி திருப்பி நாமளே அதுக்கு ஒரு இதுவா இருந்துட்டு இருக்கோம், உடந்தையா இருந்துட்டு இருக்கோம். நாம நினைச்சுட்டு இருக்கோம், அவளை பிளேம் பண்ணிட்டு இருக்கோம். பிளேம் எதுக்கு சொல்ல வேண்டியிருக்குன்னா எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்மளும் பங்கெடுத்துக்கணும். நிறைய லௌகிகால இந்த மாதிரி விஷயங்களை பங்கெடுத்து ஆட்டோமேட்டிக்கா இவன் விட்டு எது அதான் உபச்சாரம் இல்லாம கொடுக்கக்கூடியதான் தாமசம் தான் அதுவா இருக்கு. ஏவம் வைதிகானாம் யஜ்யத போதானாம் சத்வாதி குணபேதேன பேதா உத்தகா. இப்படிப்பட்ட வைதிகத்துல வைதிகமா இருக்கக்கூடிய யஜ்ய தப தானம் இத்தியாதிகள்ல குணத்தினால வரக்கூடிய பேதத்தை சொன்னார். இதானே சத்தியேவ வைதிகஸ்ய யஜ்ஞாதேகே பிரணவ சஞ்யோகேன சத் சத் சப்த ஜபதேசத்தையாச்ச லட்சணம் உச்சதே. இப்ப மூன்று சப்தங்கள் இருக்கு, ஓம் தத்து சத்து. பிரணவத்துக்கு தான் ஓம்னு பெயர் தத் சத்து. பகவத்கீதையில நம்ம பார்த்தோம்னா ஓம் தத் சதி முடிக்கிறார். இப்ப இந்த சப்தங்கள்லாம் இந்த சப்தங்களுக்கும் இந்த கர்மாக்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா அதை சொல்ல போற இந்த 23-27 வரைக்கும் அந்த மூன்று சப்தங்களுக்கும் என்ன சம்பந்தம். நம்மளே சங்கல்பம் நினைச்சு கவனிச்சோம்னா ஓம் தத் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த் சத் சொல்ல மாட்டோம். ஓம் தத்து மட்டும்தான், சத்து கிடையாது அதுல. அதுக்கு காரணம் சொல்கிறோம், ஓம் தத் சதிதி நிர்தேஷோ பிரம்மண ஸ்ரிவித ஸ்மிதா பிராமணாஸ்தேன வேதாச்ச யஜ்ஞாச வீதாக புறா. ஓம் தத் சத் இது நிர்தேஷா. நிர்தேஷன சப்தமானது பிரம்மணஹான்னு சொன்னா பிரம்ம சப்தத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. வேதத்துக்கும் பிரம்மன் சப்தம் அர்த்தம். அதான் பிரம்மச்சாரின்னு சொன்னா வேதத்தை அத்தியனம் பண்றோம்னு அர்த்தம். அப்ப பிரம்மனகானா வேதத்துல வேதத்தோடு கூட இந்த மூணும் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. பிராமணாக தேன வேதாச்ச பிராமணாகன்னு சொன்னா திரைவர்ணிக்காக அர்த்தம். யாருக்கெல்லாம் அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணி அதனால விதிக்கப்பட்ட கர்மாக பண்றதுக்கு யோகியத்தை இருக்கோ அவெல்லாம் பிராமணாக. இந்த இடத்துல தேன வேதாச்ச அதனால அவர்களோடு கூட வேதங்களும் யஜ்யங்களும் விதிக்கப்பட்ட முன்னாடி எதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கோ அவைகள் எல்லாமே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவை இந்த மூன்று பதங்களுக்கும். ஓம் தத் சதி த்ரிவிதா அயம் நிர்தேஷா சப்தா பிரம்மணா ஸ்மிருதா பிரம்மணா அன்வயி பவதி. இந்த மூணு சப்தங்களுமே பிரம்மத்தோட கூட அதாவது வேதத்தோட கூட அன்வயிக்கக்கூடியவைகள் சம்பந்தமாக இருக்கக்கூடியவைகள். பிரம்மச்ச வேதா பாஷகத்துல பிரம்மம்னா என்ன வேதா. வேத சப்தேன வைதிகம் கர்ம உச்சியத்தை வேதத்தினால வைதிகமா பண்ணக்கூடிய கர்மாக்கள் குறிப்பிடப்படுகின்றன. வைதிகம் என்னது யஜ்ஞாதிகம். யஜ்ஞாதிகம் கர்ம ஓம் தத் சத் இது சப்தாங்கிதம் பவதி. அப்ப அதெல்லாம் பண்ணிக்க சங்கல்பம் பண்ணிக்கிறதுனாலே முதல்ல ஓம் தத் சத்னு ஆரம்பிப்பேன். அரி ஓம் சொல்லுவா, அந்த ஸ்மார்த்தாலாம் வேறெல்லாம் சொல்லுவாதா இருக்கும். ஓம் இது சப்தசிய அன்பயா, அந்த சப்தத்துடைய அன்பயமானது வைதிக கர்மாங்கத்துவேன பிரயோகாதோ பிரயுஜமானதையா. வைதிக கர்மத்துக்கு அங்கமா எந்த வைதிக கர்மம் முதல்ல பண்றதுனாலும் சில இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் முதல்ல சங்கல்பம் பண்ணி பண்ணச்சு அதுல ஆதவும் பரிஜ்யமானதையா முதல்ல உபயோகப்படும்படியாக தத் சத் இது சப்தயோகோ அன்பையா பூஜ்யத்துவாய வாசகத்தையா ஒரு மரியாதைக்காக வாசகமாகவே சொல்லப்படுகின்றன. தேன திரிவிதேன சப்தேன இந்த மூணு சப்தங்களோட கூட அன்விதா பிராமணாக அன்விதாக பிராமணாக யார் பிராமணாக வேதான்வயினா வேதத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் திரைவர்ணிக்காக மூணு பேருக்குமே உண்டு. அது மூணு பேருக்கும் உண்டு. வேதாச்ச யஜ்யாச்ச புறா விகிதாக முன்னாலேயே இவைகள்லாம் விதிக்கப்பட்டவைகள் புறா மயா ஏவ நிர்மிதாக இத்தியர்த்தாக பகவான் சொல்ல என்னாலேயே நிர்மாணம் செய்யப்பட்டவைன்னு பகவான் இதுக்கு சொல்றான். பிரயாணம் ஓம் தத் சதி சப்தானாம் அன்மய பிரகாரம் வர்ணியத்தை. இப்போ மூணுத்துக்கும் என்ன இண்டிவிஜுவல் என்ன சம்பந்தம் சொல்லப்படுறது. இப்போ பிரதமம் ஓம் இது சப்தசிய அன்மய பிரகாரமாக ஓம் சப்தத்தினுடைய அன்மயத்தை சொல்றார். தஸ்மாத் ஓமி உதாகிருத்திய யஜ்ஞதான தபக்கிரியாக பிரவர்த்தந்தே விதானோக்தாக சததம் பிரம்மவாதினாம். தஸ்மாத் என்னால் விதிக்கப்பட்டதனால் தஸ்மாத் தான் தேர்ஃபோர் அர்த்தம். ஓம் இது உதாகிருத்திய ஓம்னு சொல்லிட்டு உதாகிருத்தின்னா என்ன சொல்றது அதை சொல்லிட்டு யஜ்யதான தபக்கிரியாக யஜ்யம் தானம் தப இந்த காரியங்கள்லாம் பிரவர்த்தந்தே செய்யப்படுகின்றன விதானோக்தானா அப்படி சொல்ல எவர்களால் செய்ய வேண்டுமோ சததம் பிரம்மவாதினாம் அந்த பிராமணர்களால் எப்பொழுதும் செய்யப்படுகின்றன. தஸ்மாத்து பிரம்மவாதினாம் வேதவாதினாம் திரைவர்ணிகானாம் யஜ்யதான தப கிரியாஹா. வேதவாதினாம்னு சொன்னா பிரம்மவாதினாம்னா பிரம்மண சப்தத்துக்கு வேதம் அர்த்தம். அதான் வேதவாதினாம்னா யாரும் கேட்டா திரைவர்ணிகானாம் மூன்று வர்ணங்களை சேர்ந்தவர்களுடைய யஜ்யதான தப கிரியாஹா விதானோக்தானா வேத விதான ஓக்தாகா உக்தாகா. வேத விதம்னா வழி, வேதனால் சொல்லப்பட்ட அந்த முறைகளோட கூட ஆதோ முதலில் ஓம் இதி உதாகிருத்திய சததம் சர்வதா பிரவர்த்தந்தே ஓம்னு சொல்லிதான் ஆரம்பிக்கணும்னு இருக்கு. வேதத்தை ஆரம்பிக்கிறது கூட பிரணவத்தை சொல்லிதான் ஆரம்பிக்கணும், முடிக்கச்சே பிரணவம் சொல்லி தான் முடிக்கணும்னு இருக்கு. வேதாச்ச ஓம் இது உதாகிருத்தி ஆரம்பியந்தே, அதான் வேதத்தை சொல்ல சேவும் அவைகள் வந்து பிரணவத்தோட தான் ஆரம்பிக்கின்றன. ஏவம் வேதானாம் வைதிகானாம் யஜ்ஞாதீனாம் கர்மனாம் ஓம் இது சப்தான்மியோ பண்டிதா. இப்படி வேதங்களுக்கும் வைதிகமாக இருக்கக்கூடிய யஜ்ஞதான கர்மங்களுக்கெல்லாம் அந்த பிரணவத்தோட கூட ஒரு அன்மயமானது இருக்கு, சம்பந்தமானது இருக்கு. ஓம் இது சப்தாங்கித வேத தாரணாத்து தது அங்கித யஜ்ஞாதி கர்ம கரணாச்ச பிராமண சப்த நிர்திஷ்டானாம் திரைவண்டிகானாம் அப்படி ஓம் இது சப்தாங்கியோ பண்டிதா. இப்போ இப்படி இந்த கர்மாவை பண்ணுறதுனால வேதத்தை சொல்றதுனாலையும் வேதத்தை சொல்லப்பட்ட கர்மாவை பண்றதுனாலையும் பிராமணன்ற சப்தத்தினால சொல்லப்பட்ட திரைவன்னிக்கர்களுக்கும் இந்த ஓம் சப்தத்தினோட அன்பயம் இருக்குன்னு சொல்றது. அதாவது சம்பந்தத்தை சொல்ல வர ஓம் சப்தத்தினோட பிரணவத்தோட கூட வேதத்துக்கு சம்பந்தம் உண்டு. வேதத்துக்கு சம்பந்தம் உண்டுன்னு சொன்னா வேதத்துல விதிக்கப்பட்ட யஜ்யதான தபஸ் கர்மா எல்லாத்துக்கு சம்பந்தம் உண்டு. அந்த கர்மாலாம் பண்றவாளுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு அர்த்தம். சோ இட் கேன் பி meant to indicate any one of these na artham varudhu atha yedesham tat idi shabdhanvaya prakaram aha ipa tat inda shabdathoda eppadi annayam nu solapora tat tat idu anavisandhaya palam vigyadapa kriyaha தான கிரியாச்ச விவிதாக கிரியந்தே மோக்ஷ காங்கிபிகி. மோக்ஷ காங்கி காங்கிபிகின்னு சொன்னா மோக்ஷத்தை விரும்புபவர்களால் கிரியந்தே செய்யப்படுகிறது. எதுன்னு கேட்டா தான கிரியாச்ச தானம் கிரியா இதெல்லாம் செய்யப்படுகின்றன. எது யஜ்ய தப கிரியாக யஜ்ய தபஸ் தானம் இத்தியாது செய்யப்படுறது. என்னன்னு கேட்டா அவளுக்கு தத்துன்னு சொல்லி யார் பண்றாள் தத்துன்னு சொன்னா அனபிசந்தாய பலம் அனபிசந்தாய பலத்து மேல ஆசை இல்லாம யஜ்யம் தபசு இத்தனை காரியங்கள் தானம் இவைகள்லாம் செய்யப்படுகின்றன. பலம் அனபிசந்தாய வேத அத்தியன யஜ்ய தபோதான கிரியாக வேதாத்தியனம் பண்றது யஜ்யம் பண்றது தபசு தானம் கிரியா இவைகள்லாம் மோக்ஷகாங்கிபிகி. மோக்ஷகாங்கிபின்னா திரைவர்ணிகை யாகா கிரியந்தே மோக்ஷத்தை விரும்பக்கூடிய இந்த மூன்று வர்ணத்தை சேர்ந்தவர்களால் எவைகள் செய்யப்படுகின்றனவோ தாஹா அவைகளெல்லாம் பிரம்மப்தாப்த சாதனத்தையா பிரம்மத்தை அடைவதற்கு ஒரு உபகரணமாக சாதனமாக பிரம்ம வாசினா தத்து இது சப்த நிர்தேசியாக. இப்ப பிரம்மத்தை சொல்லக்கூடிய இண்டிகேட் பண்ணக்கூடிய தத்துன்ற சப்தத்தினால முதல்ல பண்ணணும்னு அர்த்தம். தத்துன்ற சப்தமானது பிரயோகம் பண்ணி பண்ணப்படணும். அதுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே தத் சப்தமானது பெருமாளை குறிக்கிறதுன்னு சொல்றார். சவஹ கிம் யத் தத் பதமனுத்தமம் ச வஹ கஹ கிம் யத் தத் பதம் அனுத்தமம்னு பிரிச்சா இது தத் சப்தோஹி பிரம்மவாச்சி பிரசித்தா. பிரம்மத்தை சொல்லக்கூடிய பதமாக தத்துன்றது இருக்கு. ஏவம் வேதாத்தியன யஜ்ஞாதீனாம் மோக்ஷ சாதன பூதானாம் சச்சப்த நிர்தேசத்தையா தத்தி சப்தான்மயா உத்தா. இப்படி வேத அத்தியனம் அப்புறம் யஜ்யங்களோட கூட மோக்ஷ சாதன பூதானாம் மோக்ஷத்தை அடையிறதுக்கு சாதனமா இருக்கக்கூடிய தச்சப்த நிர்தேசத்தையா தச்சப்தத்தை சொல்லி அதோட அன்மையம்னு சொல்லியாச்சு. திரைவர்ணிகானாம் அப்படி ததாவித வேதாத்தியன ஆதி அனுஷ்டானாத்து ஏவ தச்சப்தான்மை உற்பன்னா. இப்ப இவாளுக்கும் பொருந்தது எப்படி பொருந்ததுன்னு கேட்டா அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணி அதன் அனுஷ்டானம் பண்ணதுனால யாரெல்லாம் அத்தியனம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணாலும் அவளுக்கும் அந்த தச்சப்தமானது போய் அன்பயிக்கும்னு அர்த்தமாச்சு. அதாவது இந்த கான்டெக்ட் கேட்டா இந்த மூன்று சப்தங்களுடைய ஒரு முக்கியத்துவம் சொல்ல வர அந்த முக்கியத்துவம் எப்படி கிடைக்கிறதுன்னு கேட்டா அந்த மூன்று சப்தங்களுமே வேதத்தோட ஒரு அன்பய அன்பயம்னா சம்பந்தத்தை உடையவை. அதுக்காக கடைசியா முடிக்க போற என்னன்னு கேட்டா வைதிக கர்மா தான் நமக்கு பண்ணணும் முதல்ல, அதுதான் ஸ்ரத்த வேணும். வைதிகம் அல்லாத கர்மாவில் ஸ்ரத்த இருந்து பிரயோஜனம் இல்லை. நம்ம அன்னைக்கு மாதிரி நிறைய பேருக்கு ஸ்ரத்த இருக்கு, தேவையில்லாத காரியங்களில் ஸ்ரத்த இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதுலேயே ஒரு பத்து காரியம் ஆகணும் அப்படின்னா சில பேர் சில காரியத்தை நம்ம ஸ்ரத்தையாக பண்ணிட்டு இருப்பா, இந்த காரியம் அப்புறம் பண்ணிக்கலாமேன்னு சொன்னா வச்சுக்கோங்க. அது அவருக்கு இல்லை, நான் இதை பண்ணிட்டு வரேன்னு சொல்லுவோம். அப்போ எந்த காரியம் எது முதல்ல எது பின்னாடி எது பண்ணணும் எது பண்ண வேண்டாம் அந்த விவேகம் வேணும். நான் சொத்தையாக பண்ணேன் சொத்தையாக பண்ணேன்னா என்ன பிரயோஜனம்? காரியமே பண்ண வேண்டாத காரியத்தை போய் சொத்தையாக பண்ணி என்ன பண்ண சொல்லுங்க, காரியம் தேவையில்லை. அத ஏஷாம் தத்து சப்தாந்தய பிரகாரம் மட்டும் லோகே சச்சப்தசிய உற்பத்தி பிரகாரமாக இப்ப ஓம் ஆக்கி தத்து ஆக்கி அடுத்து சத்து சத்துன்ற சப்தத்தினுடைய அந்தய பிரகாரத்தை சொல்லச்சு சச்சப்தமானது லோகத்துல பலவிதமா பிரயோகப்படுறது. முதல்ல அதை சொல்ற சாதாரணமா நம்ம சொல்றோம்னா அசத்து அப்படின்னு சொல்றோம். சரியான அசத்து அது சத்து அல்லாதது அசத்து. அதான் சத்பாவே சாதுபாவேச்ச சதித்தியத பிரயுஜதே பிரசஸ்தே கர்மனிததா சச்சப்த பார்த்து யுஜதே. சத்து சத்துனா ஒன்று இருக்கின்றது. வேதாந்த விசாரத்தில் சத்துன்றது எதை குறிக்குன்னா சத்து அசத்துன்னு என்று சொல்வார் அத்வைதிகள்லாம். சத்து அசத்து சததத் விலக்ஷணம் பேர் மூன்று விஷயத்தை ஒத்துக்கிறார். சத்து அசத்து சதசத்துன்னு சொன்னா சத்து அசத்து ரெண்டுத்தையும் காட்டிலும் வேறா இருக்கிறது. இப்ப அவளுக்கு இது சத்துன்னு சொன்னா மூன்று காலத்திலையும் மாற்றமே அடையாத விஷயம் அவளுக்கு சத்து. மூன்று காலத்திலையும் மாற்றமே அடையாம இருந்துட்டே இருக்கு சத்து அவளுக்கு. அது பிரம்மம் மாத்திரம்தான். அதனாலதான் அவன் டெஃபினேஷன் வச்சுட்டு இருக்கா பிரம்மத்தை மட்டும் சத்து குறிப்பிடன்றதுக்காக என்ன பண்ணிட்டா சத்துனா நீங்க நினைக்கிற சத்து இல்ல நாங்க சொல்றதுதான் சத்து. மூன் எப்பவுமே மாறாமையே எடுத்து போய் சத்து சத்துன்னு பேரு அது பிரம்ம மந்திரம்தான் அப்படின்னுட்டேன். அப்ப அசத்துல என்னன்னா எப்பயுமே அதாவது இல்லவே இல்லைன்னு அர்த்தம். சத்துன்றது தட் இஸ் எக்ஸிஸ்ட். அந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கு என்ன பேசுனா மாற்றமே இல்லாம இருக்கிறது. இன்னும் என்ன அசத்துன்னு கேட்டா தட் இஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதுக்கு முயல் கொம்பு. இப்போ முயல் கொம்பு இருக்கா இல்லைன்னு கேட்டால் முயல் கொம்புன்னு ஒன்று கிடையவே கிடையாது. சரி, இப்போ மாயின்னு ஒன்று சொல்லலை நீங்களோ அந்த மாயை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் அவளோட ஸ்டான்ஸ் என்னன்னு கேட்டால் மாயை சத்து கிடையாது. ஏன்னா பிரம்ம மாத்திரம் சத்து. எப்பயுமே எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய விஷயத்த நம்மளால் எப்பயுமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதனால் மாயை சத்து கிடையாது. சரி, மாயை அசத்தா அப்படின்னு கேட்டால் அது அசத்தம் கிடையாது. ஏன்னா அது இருக்கே அஜ்ஞானம் போற வரைக்கும் மாயை இருக்கா இல்லையா அப்ப இல்லையு சொல்ல முடியாது. அதனால இன்னொரு கேட்டகரி சத்தும் அல்லாது அகத்தும் அல்லாது இருக்கக்கூடியது விலக்ஷணம் அதுதான் மாயா அங்கவர்கள். சோ அவளுக்கு ஏத்த மாதிரி அவ கூட பிரேம் பண்ணி வச்சுட்டு இருக்க. நாம என்ன சொல்றோம் கேட்டா சத்துன்றது எக்ஸிஸ்டன்ஸ் தான் உண்மைதான். ஆனா சத்துக்கு என்ன அர்த்தம்னா எப்பவுமே வந்து மாற்றமே இருக்கக்கூடாதுன்னு ஒண்ணு அவசியம் கிடையாது. அசத்துன்னு என்ன கேட்டா அதுக்கு அசத்துனே சத்துன்றது மாற்றம் இல்லாம இருக்கிறதுதான். அசத்துன்னு என்னன்னு கேட்டா பிரகிருதி அசத்து மாறிண்டே இருக்கு. அதான் அதோட தன்மை. அப்படி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு சப்தத்துக்கும் விவகாரம் வச்சிருக்கேன். அது மாதிரி இங்க வரைக்கே சத்துன்றது எக்ஸிஸ்டன்ஸ் அசத்தை குறிக்கிறது. ஒரு விஷயம் இருக்கு சாதுபாவே நன்னா இருக்கு மங்களகரமா இருக்கு சாது சாது நல்லதுன்னு அர்த்தம். அப்படி உபயோகமாறுது. பிரசஸ்தே கர்மணின்னா ரொம்ப பிரசித்தமான உபயோகப்படக்கூடிய செயல்களிலும் அப்படிலாம் உபயோகமாறுதுன்னு பார்த்தன்னு சொல்றார். சத்பாவே சத்பாவேனா வித்தியமானதாயாம். வித்தியமானனாலே வித்தியதே இருக்குன்னு அர்த்தம். அப்ப வித்தியமான இருக்கின்றது அந்த அர்த்தத்துல சாதுபாவே சாதுபாவேனா கல்யாண பாவேச்ச சர்வ வஸ்துஷு கல்யாண பவம்னா மங்களகரமா இருக்கக்கூடியது. சர்வ வஸ்துஷு சது இது ஏதத்த பதம் பிரயோகிச்சது. எல்லா வஸ்துக்களையும் சதுன்ற பதமானது உபயோகிக்கப்படுகிறது. லோக வேத யோகம் சொன்னா சாஸ்திரங்கள்லயும் லௌகிகமான வச்சுக்கலாம். சதா கேனசித் புருஷேன அனுஷ்டிதே லௌகிகே பிரசஸ்தே கல்யாணே கர்மணி சத்கர்ம இதம் இது சச்சப்தே. அதாவது அதே மாதிரி யாரோ புருஷனால செய்யப்படக்கூடிய ஒரு நல்ல காரியமா இருந்ததுன்னா அது சத்காரியம் அப்படின்னு சொல்ற வழக்கம் ஒன்று பொதுவா அர்த்தம் சொல்றது. சத்துனா ஓகே அக்ரியபிள் பிரயோஜனப்படுத்தி அந்த அர்த்தத்துல இருக்குன்னு சொல்றது. இப்ப யஜ்ஞே தபதி தானேச்ச ஸ்திதிஹி சதிதி சோச்சதே கர்ம செய்வ ததற்கேயம் சதித்தியவாபிதியதே. யஜ்ஞ தபஸ்தானத்துக்கு அவைகள் இருக்கக்கூடிய ஸ்திதி இருக்கோம்னா அதுவே ஸ்திதினா அந்த இடத்துல ஒரு அட்டாச்மெண்ட் ஸ்ரத்தை அதுவே சத்துன்னு குறிப்பிடப்படுறது. அப்புறம் அதோட சம்பந்தப்படக்கூடிய கர்மா இத்தியாதிகள் தான். அத்தகோர் வைதிகானாம் திரைவர்ணிகானாம், வைதிகான் அர்த்தம்னா அந்த மூன்று வர்ணத்துல இருக்கவாளுடைய யஜ்ஞே தபசி தானேச்ச ஸ்திதிஹி, யஜ்ஞத்துல தபசுல தானத்துல இருக்கக்கூடிய அவளோட ஸ்திதி இருக்கே கல்யாணத்தையா சத்து இது உச்சத்தை ஒரு ஆஸ்பீஷியஸ்னஸ் அது குறிப்பிடுறது. சப்சப்தத்துக்கு ஆஸ்பீஷியஸ் அர்த்தம், அதான் பிரணவத்தோட கூட சத்து சத்து. கர்மச்ச ததர்த்தீயம் திரைவர்ணிகார்த்தீயம் யஜ்யதானாதிகம் சத்து இது ஏ அபிதீயத்தை. அப்ப அந்த கர்மாவோட கூட அதுவும் அன்மயமானது. அவளுக்கு அவளால் பண்ணப்படக்கூடிய யஜ்யதானாதிகள்னு அது போறது. ஒன்று அவளோட ஸ்திதி, இன்னொன்று அந்த கர்மா. தஸ்மாத் வேதாஹ வைதிகானி கர்மாணி பிராமண சத நிர்திஷ்டாஹ திரைவர்ணிகாஷ்ச ஓம் தத் தத் இதி ஷத்தான்மய ரூப லக்ஷணேன அவேதேபியஹ ச அவைதிகேபியஹ ச வியாபிருதா வித்யாஹ. லாங் அண்ட் ஷார்ட் என்ன கேட்டால், அதில் வைதிகமான கர்மாலிருந்து அவைதிகமான கர்மாவை பிரிஞ்சு காட்டுறதுக்காக தான் அவங்க எக்ஸ்பிளேஷனும். அப்போ வைதிக கர்மா லட்சணம் என்னன்னு இந்த ஓம் தத் சத்து பிரயோகமாக இருந்து பண்ணக்கூடியதான் வைதிக கர்மா. அப்போ அப்படி சொல்ல வரைச்சு அந்த பிரணவத்துக்கு தத்துக்கு சத்துக்கு இந்த மூன்றுக்கும் எப்படி சம்பந்தம் ஏற்படும் சொல்லியானோம். அப்போ அந்த வேதங்களோட கூட அந்த வேதங்களால் சொல்லப்பட்ட கர்மா கூட அந்த கர்மாவை பண்றவாளுக்கு எல்லாரும் சப்தமானது போய் சேர்றது. இப்படி எல்லாம் பிரயோகம் பண்ணாம எந்த ஒரு சாஸ்திர பேசுமே இல்லாம ஒரு கர்மா பண்ணா அந்த கர்மா எவ்வளவு சப்தையா பண்ணாலும் அது பலன் கிடையாதுன்னு சொல்ல வர்றதுக்காக தான் இதெல்லாம். அதான் வியாவிருத்தியா வியாவிருத்தாக வேதித்தவியாக, அதெல்லாம் செப்பரேட் பண்ணி காட்டியாச்சுன்னு அர்த்தம், டிஸ்டிங்விஷ் பண்ணி காட்டியாச்சுன்றதுக்காக சொல்ல வந்த. அஸ்ரதையா ஹுதம் தத்தம் தபஸ்தத்தம் கிருதம் செய்து அசதித்தை பார்த்த அசதத்திரைக்கு நோயிக அஸ்ரத்தையா ஹுதம் தத்தம். ஸ்ரத்தையில்லாம ஹுதம்னா யாகம் செய்யப்பட்டது, தத்தம்னா யஜ்ஞானது, தத்தம்னா கொடுக்கப்பட்டது, தபஸ்தத்தம்னா செய்யப்பட்ட தபஸ் ப்ராக்டிஸ் பண்ணப்பட்ட தபஸ். இது எல்லாமே என்னன்னு கேட்டா அசத்து தான், எல்லாமே எல்லாமே அசத்து தான். இது உச்சதே பார்த்த அதெல்லாம் பண்ணி நச்சத்திரேத்திய நோய்கள்னு சொன்னா இங்கேயும் அவளுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, மேலுலகத்துக்கு போன அந்த பிரயோஜனம் கிடையாதுன்னு தாத்பரியமாச்சு. அஸ்ரத்தையா கிருதம் சாஸ்திரியம் அப்படி ஹோமாதிகம் அசதிதி உச்சதே, ஸ்ரத்தையெல்லாம் பண்ணப்பட்ட சாஸ்திரியமா இருந்தா கூட ஹோமாதிகங்கள்லாம் அசத்துன்னு அர்த்தமாச்சு. அதுக்கு புதக நச்சத்திரேத்திய நோய்க ந மோக்ஷாய ந சாம்சாரிக்காயச்ச பலாயுதி, அவைகளை பண்ணி இங்கேயும் பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை பண்றவாளுக்கு இங்கே விட்டு கிளம்பின அப்புறமா மேல்நிலங்களுக்கு போனா ஏதாவது கிடைக்கும்னு கேட்டா அங்கேயும் அவளுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்ட. அஞ்சாவது இவன் கேட்ட கேள்விக்கு ஆக்சுவலாக அஞ்சாவது ஸ்லோகத்தை பற்றி சொல்லிட்டார். அசாஸ்திர விகிதம் கோரம் தப்பியந்தே ஏத்த போதனாக லம்பாஹங்கார சம்யுக்தாக தாமராக பலாங்கிதாக கஷயந்த சரீரஸ்தம் பூதகிராம ஜேததாக மாம்சைவாந்த சரீரஸ்தம் தான் வித்யாசம் நிச்சயான அஞ்சு ஆறுலேயே அவன் கேட்ட கேள்வி பதில் சொல்லிட்டார். சாஸ்திரம் இல்லாத அசாஸ்திரமாக பண்ணக்கூடிய காரியத்தில் ஒரு பதிலும் சொல்லிட்டார். சாஸ்திரமாக சொல்லப்பட்ட காரியத்திலையும் ஸ்ரத்தையா பண்ணணும், ஆனால் அஸ்ரத்தையா ஸ்ரத்த இல்லாமல் பண்ணா அவளுக்கு எந்த பலனும் கிடையாதுன்னு இருபதத்தில் சொல்லி இந்த பதினேழாவது அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணிட்டார். இப்போ பதினெட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் இன்ட்ரக்ஷனை பார்த்துடலாம். கீதா சங்கிரமத்திலமா பதினெட்டு இருபத்தி ரெண்டு இல்லையா பக்கம் ஆறு சிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். ஈஸ்வரே கர்த்ததா புத்திஹி சத்வோபாதயே தான் சந்திமே ஸ்வகர்ம பரிணாமச்ச சாஸ்திர சாராத்தஹ உச்சதே. அதுல வந்து நிறைய போறது, ஏன்னா நிறைய இது ரிவிஷன் மாதிரி பதினெட்டில் கொஞ்சம் விட்டு போகிறதெல்லாம் சொல்லுவார். அதனால அந்த இருபத்தொன்னாவது ஸ்லோகம் மட்டும் பார்க்கலாம். ஈஸ்வரே கர்த்ததா புத்திஹி என்ன ஒன்று கேட்டால், பதினெட்டில் என்ன டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டால் தியாகம் சந்நியாசம் ரெண்டு சப்தங்கள் இருக்கு. தியாகம் பண்ணுறேன் தியாகின்னு சொல்லா பாருங்க, சந்நியாசம் சப்தம் இருக்கு சன்னியாசின்னு. இந்த தியாக சப்தமும் சந்நியாசப்தமும் வேற வேற அர்த்தங்களை உடையவா உடையனவா? ஏன்னா சில இடத்துல வேதத்தில் தியாகேன ஏன்னு தியாகேன சேஷம் சொல்லியிருக்கு, சில இடத்துல சன்னியாசம் பண்ணால் அதுக்கு ஸ்ரேயஸ்ல இருக்கு. இப்ப இப்ப ரெண்டுத்துக்கு வேற வேற அர்த்தமா இல்ல ஒரே அர்த்தமா இப்படி அவன் கேட்க போறான். அதுக்காக முதல்ல போட்டுனார் ஈஸ்வரே கர்த்ருதா புத்தி, எதையும் நாம் பண்ணல, இது பகவான் என்னை நியமிச்சு அவன் தான் பண்ண வைக்கிறான், நான் வெறும் கர்மாதான், கர்த்தா இல்லைன்ற ஒரு இதுல பண்றது. அதாவது இந்த ஆக்டிவ் ஏஜென்ட் பேசிவ் ஏஜென்ட் அர்த்தம், பேசிவா இருக்கேன் நான் என்ன நிமித்த காரணம் நினைச்சுக்கிறது. சத்வ உபாதேய தாந்திமே அப்படின்னு சொல்லிட்டு சத்வோபாதேய தாந்திமேன்னு சொன்னா சத்வ குணமானது நமக்கு வரணுன்றதுக்காக அதை சொல்லியிருக்காரு கடைசி சாப்டர்ல. ஸ்வகர்ம பரிணாமஸ்ட, நம்முடைய கர்மாவினுடைய என்ன எப்படி பரிணாமத்தை அடையிறது, அப்புறம் சாஸ்திர சாரார்த்தம் என்ன, இதையெல்லாம் வந்து இந்த 18வது அத்தியாயத்துல சொல்றார். அதுக்கு மேல ஒன்னா போறது நம்ம அது ஒன்று பண்ணலாம். 18 முடிச்சுட்டு குயிக்கா 23லேருந்து ஒரு கிளாஸ்ல அதெல்லாம் பார்த்தலாம், 32 வரைக்கும். சரி, 18ல் அதீதேன அத்தியாய துவயேன, முடிஞ்ச ரெண்டு அத்தியாயங்கள்னால அபியுதய நிஸ்ரேயச சாதன பூதம். அபியுதயம் உயர்த்திக்கிறது, தன்தானே உயர்த்திக்கிறது. நிஸ்ரேயஸ்னா மோட்சம் வச்சுக்கலாம். இந்த இதுக்கு சாதனமா இருக்கக்கூடிய வைதிகம் ஏவ யஜ்ஞ தபோதானாதிகம் கர்ம, இதுக்கு தேவையான கர்மா இருக்கு எல்லாம் வைதிகம் தான், அவைதிகம் ஒன்றும் கிடையாது. யஜ்ஞ தபோதானாதிகம் கர்ம ந அந்நியத்து, இவைகளை காட்டில் வேற எதுவும் கிடையாது. வைதிகத்தை கர்மனாக சாமானிய லட்சணம் பிரணவான்மையா, வைதிக கர்மாக்கு என்ன ஒரு சாமானிய லட்சணம் கேட்டா பிரணவத்தோடு கூடியது. எப்ப எந்த கர்மம் ஆரம்பிச்சாலும் பிரணவத்தோடு ஆரம்பிச்சு பண்றதும் வைதிகமான கர்மா. தத்ர மோக்ஷ அபியுதய சாதனையோகோ பேதா தத் சப்த நிர்திஷ்ய அநிர்திஷ்யத்வேன, அங்க மோக்ஷத்துக்கும் அபியுதயன்னு சொன்ன அந்த இடத்துல நன்ன ஸ்ரேயத்தை அடையிறதுக்குன்னு வச்சுக்கலாம். அவை அவைகளுக்குள்ள என்ன வித்தியாசம்னு கேட்டா, மோட்சத்துக்கும் ஸ்ரேயத்துக்கும் வித்தியாசம் கேட்டா தத் சப்த பிரயோகம், தத்துவ சப்தத்தை பிரயோகம் பண்ணா அது மோட்சத்தை கொண்டு போய் சேர்க்கறது, அது இல்லாம பண்ணா இங்கே ஸ்ரேயத்தை கொடுக்கறதுன்னு தாத்பரியம். இடத்துல மோட்ச சாதனம் ச கர்ம பலாதி தந்திரஹிதம் யஜ்ஞாதிகம், மோட்சத்துக்கு கர்மத்து மேல ஒரு பலன் இல்லாம, அதாவது அந்த பலன் மேல ஆசை இல்லாமல் பண்றது பண்ணக்கூடிய யஜ்ஞாதிகங்கள். தது ஆரம்பிச்ச சத்வ உத்ரேகா பவதி, அதனுடைய ஆரம்பமானது சத்வகுணம் ஓங்கி இருக்கணும் அதை பண்றதுக்கு. சத்வ விருத்திஹீச்ச சாத்விக ஆகார தேவையா இது உத்தம். அப்ப ஒவ்வொன்னா சொல்லிட்டே போற, இந்த பாவம் வரத்துக்கு சத்வகுணம் வேணும், அந்த சத்வகுணம் ஓங்கிறதுக்கு ஆகாரம் தேவை, அதனால சாத்விக ஆகாரம்னு ஒவ்வொன்றா சொன்னார். அனந்தரம் மோக்ஷ சாதனத்தையா நிர்திஷ்ட யோகோ தியாக சந்நியாச யோகோ, அனந்தரம்னா இப்ப இந்த சாப்டர்ல 18வதுல மோக்ஷத்துக்கு சாதனமா இருக்கக்கூடிய சொல்லப்பட்ட தியாக சந்நியாச யோகோ, தியாகம் என்ன சந்நியாசம் என்ன, ஐக்கியம், ஐக்கியம்னா ரெண்டு ஒண்ணுதான் சொல்லப்படுறது, தியாகம்னாலும் சந்நியாசம்னாலும் ஒண்ணுதான். தியாகச சந்நியாசிச்ச ஸ்வரூபம், அவைகள் ஸ்வரூபம் என்ன, பகவதி சர்வேஸ்வரேச்ச பகவானிடத்துல சர்வ கர்மனாம் கர்த்தத்துவ அனுசந்தானம். அதாவது என்ன பொதுவா கேட்டா சந்நியாசம்னு சொன்னா எல்லா கர்மாவும் விடுறது அப்படின்னு லோகத்துல ஒரு அர்த்தம் இருக்குது. சித்தமா சன்னியாசம் வாங்கிட்டான்னு சொன்னா எல்லாத்தையும் விட்டுடுறது, அது அர்த்தமா? அல்லது விடக்கூடாத கர்மம் சிலதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணிட்டு அந்த கர்மாவை பண்ண செய்வோம், இது நான் பண்ணல பகவான் பண்றான்னு இருக்கிறதா, அதான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது. அப்ப என்ன எப்படி இருக்கும் கேட்டா, பகவானிடத்துல கர்த்தா நான் இல்லை, அவன்தான் கர்த்தா அப்படின்ற எண்ணத்தோடு அனுசந்தானம் பண்றது. சத்ரகஸ்தமதாம் காரிய வர்ணனேன சத்வகுணத்திய அவசிய உபாதேயத்துவம், திருப்பி சத்ரகஸ்தமத்துடைய பிரபேதங்களை சொல்லி ஏன் சத்வகுணத்தை வளர்த்துக்கணும். ஸ்வவர்ணோச்சிதானாம் கர்மனாம், ஸ்வவர்ணன் சொன்னா அவாவால் இருக்கக்கூடிய வர்ணாசிரம தர்மங்களை, பரமபுருஷ ஆராதன பூதானாம், எம்பெருமானுக்கு ஆராதனமா பரமபுருஷ பிராப்தி நிர்வர்த்தன பிரகார, எப்படி பரமபுருஷனை எம்பெருமான் அடைவதற்கு ஹேதுவா இருக்கின்றத கிருஷ்ணஸ்ய கீதா சாஸ்திரஸ்ய சாரார்த்த பக்தி யோக இது ஏதே பிரதிபாதியந்தே. மொத்த சாஸ்திரத்துடைய சாரம் என்னன்னு கேட்டா பக்தி யோகம்தான். இப்படி எல்லாம் சொல்லப்படுகிறது. இப்ப இந்த இந்த இப்ப சின்ன சின்ன விஷயமா இருக்கக்கூடிய அர்த்தங்கள்லாம் அந்த முன்னாடி ஆளாந்தாள் சுரத்தத்துல இருக்கு. நம்ம இதை முடிச்சுட்டு அங்கே போய் ரிலைஸ் பண்ணலாம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா. எப்படி பகவானத்தில் அதான் நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்தோம்னா முதல்ல லிங்க் என்னன்னு கேட்டு வச்சுக்கோங்க. ஆறாவது பேர் எடுத்துலன்னா ஈஸ்வரே கர்த்ருதா புத்தி ஃபர்ஸ்ட் பாதம் இருக்கா, அதை வந்து பதில் வச்சுக்கோங்கோ. இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது லைன் பாருங்கோ. பகவதி சர்வேஸ்வரேச சர்வ கர்மணாம் கர்த்ருத்துவ அனுசந்தானம், இதுதான் லிங்க் அதுக்கு. ஈஸ்வரே கர்த்ருதா புத்திக்குன்றதுன்னு கேட்டா பகவானிடத்துல எல்லா கர்மாக்களுக்கும் கர்த்தா நான் இல்லை அவன்தான் எண்ணம், அதான் இங்க போட்டு. அப்புறம் சத்வோபாதயத்தை அந்திமேன்னு அந்திமேன்றது கடைசி சாப்டர் அர்த்தம். சத்வோபாதயத்தான்றது இங்க அவனே அடுத்து போட்டுக்காதுங்க. சத்வயஸ்தமதாம் காரிய வர்ணனையன சத்வகுணத்திய அவசிய உபாதேயத்துவம், அதே பதங்கள் இருக்கு பாருங்க. அதான் லிட்ரேச்சர்ல அகாடமிக்கா பாத்தீங்கன்னா பாஷ்யகர் வந்து க்ளோஸ்லி ஃபாலோடு ஆள வந்தார். அங்க என்ன பதம் இருக்கோ, ஈஸ்வரே இவ சர்வேஸ்வரே, அப்புறம் சத்வகுணசிய அவசிய உபாதேயத்துவம், அங்க என்ன பண்ண சத்வோபாதேயதா, அதே பதங்கள் போட்டு எக்ஸ்பிளைன் பண்றது. அப்படியே ஜஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யாமனாச்சாரியா கீதா சங்கரம், அதான் ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் சர்வ கர்ம பரிணாமச்சே ஸ்வர்ணோச்சிதானாம் கர்மனாம் பரமபுருஷ ஆராதன பூதானாம்னு மேல எப்படி நிர்வர்த்தன பிரகாரகம்னா எப்படி பரிணாம ஏற்படுறது அதுக்கு அந்த பதம். அப்புறமா என்ன போட்டார், சாஸ்திர சாரார்த்த உச்சிதேன்னு சொன்ன கேட்டா சாஸ்திர சாரார்த்தம் என்னன்னு கேட்டா பக்தி யோகம்தான். இதுதான் அழகா அந்த ஸ்லோகத்துக்கு இங்க அப்படியே நோட்ஸ் எடுத்திருக்க எழுதியிருக்கார் இவர். தத்ர தாவத்து தியாக சந்நியாச யோகோ திருத்தத்வைக்கத்துவ நிர்ணயாய திருத்தத்துவ ஏகத்துவ, தனித்தனியா இருக்கா அல்லது ஒன்னா இருக்கா ரெண்டு ஒரே அர்த்தமா. நிர்ணயாயன்னு சொன்னா நிர்ணயம் பண்றதுக்காக, ஸ்வரூப நிர்ணயாயச்ச அர்ஜுனஹா பிரிச்சதி, ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரெண்டும் வேற வேறையா ஒன்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். அர்ஜுன உவாச்ச சந்நியாசிய மகாபாகோ தத்துவம் இச்சாமி வெக்தம் தியாகத்தச்ச ரிஷிகேஷ பிதக்கேஷி நிஷூதனா. சந்நியாசிய தியாகத்தச்ச, சந்நியாசத்துக்கும் தியாகத்துக்கும் என்ன தத்துவம் என்ன, மகாபாகோ திருவாளை பார்த்து கேட்கிறான். மகாபாகோ வேதித்தும் இச்சாமி, அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கேஷி நிஷூதனா ரிஷிகேஷான்ல பெருமாளுக்கு மகாபாகோன்னு மூணு இது போட்டிருக்கான் சம்போதன பதம் சொல்லிச்சு. தியாக சந்யாசி மோட்ச சாதனத்தையா விகிதவ், பாஷ்யகர் சொல்றார் தியாக சந்நியாசங்கள் வந்து மோட்சத்துக்கு சாதனமா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ப்ரூஃப் எவிடன்ஸ் காட்டுறார், ந கர்மணா ந பிரஜையா தனேன தியாகேன ஏகே அமிர்தத்துவ ஆனசுகு, தியாகேன ஏகேன்னு வச்சுக்கலாம். அப்ப தியாகத்தினால மட்டுமே அமிர்தத்துவம்னா மோட்சத்தை அடைந்திருக்கிறார்கள் அடைவார்கள். அடுத்து இன்னொன்னு, வேதாந்த விஜயான சுனிச்சிதார்த்தாக சந்நியாச யோகாத்து எதையக சுகதத்வாக தே பிரம்மலோகேஷு பராந்த காலே பராமிதாக பரிமுச்சந்தி சர்வேன்னு சந்நியாச யோகாத்து. அப்போ ஒரு இடத்துல வேதத்தில் சொல்லுங்க, தியாக சப்தத்தை முன்னிட்டு தியாகம் தியாகத்தை கடைபிடிக்கிறவா மோட்சத்துக்கு போவா, இன்னொன்று சந்நியாச யோகத்தை கடைபிடிக்கிறவா மோட்சத்துக்கு போவான்னு சொல்லியிருக்கு. அஸ்திய சந்நியாசிச்ச சந்நியாசத்தை தியாகத்தை செ தத்துவம், தத்துவம் யாசாத்தியம் உள்ளது உள்ளபடி திருத்த வேதித்து நிச்சாமி, பிரித்து அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அயம் அபிப்பிராய, இதுதான் அவனுடைய எண்ணம். கிம் ஏதோ என்ன, இந்த ரெண்டும் எது, சந்நியாச தியாக சப்தவ் சந்நியாசம் தியாகம் என்ற ரெண்டு சப்தங்களும், பிரதகர்த்தவ் பிரதகர்த்தவ்னா வேறு வேறு அர்த்தங்களை உடையனவா, உத ஏகார்த்தவா ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தமா, எதா பிரதகர்த்தவ் ததா அனையோகோ பிரதக்வேன ஸ்வரூபம் வேதித்து இச்சாமி, எங்க ரெண்டு வேற வேற அர்த்தமா சொல்லப்படுறதோ அப்ப வந்து அவைகளுடைய தனித்தனியா சொரூபம் என்ன அதை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏகத்துல ஏற்றி தச சொரூபம் மத்தபின் இது, அப்படி ஒன்னா பாதிச்சாலும் பிரயோகம் வேற வேற இருக்கா இல்லையா, அவைகளோட சொரூபத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன்னு அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். அத அனையோகோ ஏகமேவ சொரூபம் தச்ச ஈதம் இது நிர்ணயத்தம் வாதி இப்பிரதிபத்தியம் தசையன்னு ஸ்ரீ பகவான் உவாச்ச. அனையோகோனா ரெண்டுத்தினுடைய ஏகமேவ சொரூபம், சொரூபம் ஒண்ணுதான், அது இப்படிப்பட்டதான் இப்படின்னு சொல்றதுக்காக வாதி விபிரதிபத்தின்னா சில பேர் இப்படி சொல்றா சில பேர் இப்படி சொல்றான்னு நினைச்சு சொல்லி தன்னுடைய கருத்து என்னன்னு பகவான் சொல்ல போறார். ரெண்டாவது ஸ்லோகத்தை நம்ம அடுத்த இதுல வச்சுக்கலாம், அடுத்த வாரம் கண்டிப்பா பண்ணலாம். கவிதா சிவசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.